சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் கணபதியாக பிள்ளை செல்வத்தை நாடி வந்தோருக்கு பேரருள் புரிந்தான் ஈஸ்வரனாக திருவை நீக்கும் உமி போல் நோயை தீர்த்திட வந்தான் திருமாலாக பக்தர்கள் பலருக்கு மாருதியாக மற்றும் சிலருக்கு தத்தாத்திரேயராய் அவரவர்கள் ஆசைப்படி தரிசனம் தந்தானே தஞ்சமும் அளித்தானே சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் தாக்குதலால் அமைதியற்ற எளியோரை ஆதரித்து காக்கும் தெய்வமாகினான் அஞ்ஞானம் கண் குருடு அத்தனையும் தீரும் வண்ணம் அரவணைத்து ஆதரித்த வைத்தியன் வீடுதோறும் பிச்சை பெற்று அவர்கள் செய்த பாவம் எல்லாம் பெற்றுக் கொண்டு மோட்சம் தந்த பொன்னியன் பற்றிக் கொண்ட பாவமெல்லாம் விட்டு விட்டு ஓடிப்போக சக்தி தன்னை தவத்தினாலே பெற்றவன் அஷ்டசித்தி சாதனையால் அங்கமெல்லாம் துண்டமாக ஆத்மசக்தி காட்டினானே சித்தனா ஜீவராசி அத்தனைக்கும் சாயி சரணம் திவ்ய ஞான சாதனைக்கு சாயி சரணம் ஆத்திகருக்கு சாயி சரணம் நாத்திகருக்கும் சாயி சரணம் பக்திக்கும் சாயி சரணம் முக்திக்கும் சாயி சரணம் சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி